ಮನಸ್ ಪಾಡಾದೋ ಕಾವೇರಿ போல பொங்குற மனசு பாடாதோ பூவர சந்து பூத்தாச்சு பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ ಸೇದಿಯು ಬಂದಾಕೆ ಕಾವೇರಿ ಪೋಲ ಪೊಂಗರ ಮನಸು ಪಾ